ശ്രീമാധവാൻവേസുദാമ്പതിപൂർണചന്ദ്രം ശ്രീ ശ്രീനിവാസഗുരുവര്യകൃപാർത്ഥചക്രം ശ്രീനവ്യരംഗയതി വര്യകൃതാത്മരക്ഷം വന്ദേ സദാ വരദലക്ഷ്മണദേശികേന്ദ്രം ശ്രീമദ്വേദാന്തരാമാനുജയതി കൃപയാരംഗിണീന്യസ്തഭാരം തത്സംപ്രാപ്തഗമാന്തദ്വിതയമനുഗണം സൃഷ്ടതാ പൂർണമത്യം ശ്രേഷ്ഠശ്രീരംഗരാമാനുജമുനികരുണാലബ്ധമോക്ഷാശ്രമം തം സദ്വസ്തം ശ്രീവരാഹം യതിവരമനകം ദേശികം സംശ്രയാമി വേദാന്തലക്ഷ്മണമുനീന്ദ്രകൃപാർത്ഥബോധം തത്പാദയുഗ്മശരശീരുഹൃംഗരാജം ത്രയ്യന്തയുഗ്മഹൃതപൂരിപരിശ്രമം തം ശ്രീരംഗലക്ഷ്മണമുനിം ശരണം പ്രപദ്യേ ശ്രീമദ്ജീവാസയോഗീശ്വരമുനികരുണാലബ്ധവേദാന്തയുഗ്മം ശ്രീമദ്വേദാന്തരാമാനുജഗുരുപതയോരർപ്പിതസ്വാത്മഭാരം ശ്രീമശ്രുദ്ധ്യന്തരാമാനുജയതി നൃപതേഃ പ്രാപ്തമോക്ഷാശ്രമം തം ശ്രീമശ്രീവാസരാമാനുജമുനിമപരം സംശ്രയേ ജ്ഞാനവാത്തിം ശ്രീമദ്വേദാന്തരാമാനുജമുനികരുണാലബ്ധവേദാന്തയുഗ്മം ശ്രീമശ്രീവാസയോഗീശ്വരഗുരുപതയോരർപ്പിതസ്വാത്മഭാരം ശ്രീമശ്രീരംഗനാഥാഹ്വയമുനി കൃപയാ പ്രാപ്തമോക്ഷാശ്രമം തം ശ്രീമദ്വേദാന്തരാമാനുജമുനിമപരം സംശ്രയേ ദേശികേന്ദ്രം ശ്രീമാൻ വെങ്കടനാഥാര്യ കവിതാർഗിഹ കേസരി വേദാന്താചാര്യവര്യോ മേ സന്നിധത്താം സദാ ഹൃദി പ്രണാമം ലക്ഷ്മണമുനിഃ പ്രതിഗിണ്ണാതു മാമകം പ്രസാദയതി യത് സൂക്തിഃ സ്വാദീനപദികാം ശ്രുതിം. ഓം അസ്മദ്ഗുരു പരമ്പരായൈ നമഃ. പദം എന്നാൽ തിരുവടിക്കും പട്ടത്തുക്കും ഒരേ പേരാക ശ്ലേടയാക കൊണ്ട് അത്യത്ഭുതമാക முதல் ஸ்லோகமான பரஸ்ய பும்சா பரமம் பதம் பத்திங்கிறதுல அதி அற்புதமா சுவாமி சீன் சாதிச்சார். அதுக்கு மேல பாதுகாசஸ்திர உபாவத்தில இந்த 60வது ஸ்லோகமாக பாதௌ முராரே ശരണം പ്രജാനാം ദയോസ്തദേവാസി പദാവനിത്വം ശരണ്യദയാസ്ത്വം അനന്യരക്ഷ സന്ദൃശ്യസേ വിശ്രമ ഭൂമിരേഖാന. പാദാവനി ഹേ പാദുവേ, മുരാരേ ഹേ മുരൻ എന്നതാണ് അസുരനുക്ക് ശത്രുവാണ് എമ്പെരുമാനുടേ പാദം അത് തിരുവടികളുക്കേ അത് പ്രജാനാം ജനങ്ങൾക്ക് ശരണം അത് ஜனங்களை எல்லாம் காப்பாற்றுவதாக அந்த எம்பெருமானுடைய திருவடி இருக்கிறது. தொமேவ ஆனால் நீதான் தயோகோ அந்த திருவடிகளுக்கு ததசி காப்பாற்றுவதாக இருக்கிறாய். அனன்ய ரக்ஷா வேறு எவராலும் வேறு ஒருவராலும் காப்பாற்றப்படாமல் இருக்கிறதான தொமேகா நீ ஒருவன் தான். சரண்யதா சரண்யதயா காப்பாத்துறதுங்கிற விஷயத்துக்கு விஸ்ரம பூமி நீ தாங்குகின்ற இடமாக சந்திருஷ்யத்தை காணப்படுகிறாய். அர்த்தத்துல நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஹே பாதுகையே, இந்த லோகத்தில் உள்ள சர்வ பிராணிகளையும் ரட்சிக்கிற அந்த எம்பெருமானுடைய திருவடியே நீ ரட்சிக்கிறாய். சரி, எப்படி திருவடியே நீ ரட்சிக்கிறியோ அந்த மாதிரி உன்னை ரட்சிக்கிறதுக்கு யாராவது இருக்காளான்னா வேற யாரும் கிடையாது. அதனால இந்த காப்பாத்துறதுங்கிறதான விஷயம் இருக்கே, அது உன்னிடத்துல வந்து நின்று முடிஞ்சு போயிடுறது. எம்பெருமான் ரங்கநாதனுடைய திருவடிகள் தான் உலகத்தில் உள்ள மக்கள் அனைவருக்கும், ஏன் ஈரேழு பதினாலு லோகங்களுக்குமே ரக்ஷணத்திற்காக இருக்கிறது. அந்த திருவடிதான் சமஸ்த லோகத்தையும் காப்பாற்றுகிறது. அப்படிப்பட்ட திருவடியை நீ காப்பாற்றுகிறாய். அந்த பாதத்வயமான ரங்கநாதனுடைய திருவடிகளை பாதுகாத்வயமான நீ காப்பாற்றுகிறாய். ஆனா அந்த பாதத்வயத்தை திருவடி இணையை ரட்சிப்பது யார் என்ற கேள்வி எழும்போது, சர்வலோகத்தையும் காப்பாற்றுறதான எம்பெருமானுடைய திருவடிகளை இந்த பாதுவிகள் தான் காப்பாற்றுறது. அதனால எம்பெருமான் திருவடியை காட்டிலும் பாதுகையே மிக உயர்ந்தது வசத்திங்கிறத இந்த ஸ்லோகத்திலே சொல்லாமல் சொல்கிறார் நம் சுவாமி தேசிகன். உலகத்தையெல்லாம் ரட்சிப்பதான பகவத் பாதத்வயத்தை காப்பாற்றுவது பாதுகாத்வயமான ஏ பாதுகையே நீ என்னோ. அப்படி இருக்கும்போது உன்னை காப்பாற்றுறதுக்கு வேற யாராவது இருக்காளான்னு பார்த்தா யாருமே இல்லையே. உன்னையும் நீ காப்பாத்திக்கிற, அந்த எம்பெருமான் திருவடியும் காப்பாத்திக்கிற, அந்த திருவடியினாலே சமஸ்த லோகத்துல இருக்கிற எல்லா பிராணிகளையும் காப்பாத்துற. இப்படி உனக்கு வேறொரு ரட்சகம் இல்லாமல் நீ எல்லாரையும் ரட்சிக்கிறாய். இங்கே ஷரண்யத்துவம், ரக்ஷகத்துவம், ரக்ஷண காரியம் இந்த மூன்று விஷயத்தில நீ ஒரே பொறுப்பை மட்டுமே கொண்டவளாக இருக்கிறாய். எல்லாருக்கும் பெருமாள், அவன் திருவடி, அதுக்கப்புறம் எல்லாத்தையும் காப்பாத்துறதுங்கிறது யாரு? நீ ஒத்திதான். உனக்கு யாரும் ரட்சகால் இல்லை, ஆனா எல்லாரையும் நீ ரட்சிக்கிறே. ஏன்னா இப்போ காக்கும் இயல்வினன் கண்ண பெருமான் சேர்க்கை செய்து தன் முந்தியுள்ளே வாய்த்த திசைமுகன் இந்திரன் வானவர் ஆக்கினான் தெய்வ உலகுகளே. இந்த எல்லா லோகங்களையும் சிருஷ்டி பண்ணி காப்பாத்துறதான அந்த எம்பெருமான் இருக்கானே கண்ணபெருமான் ஸ்ரீ ரங்கநாதன், அவன் காக்கும் இயல்பினன், அவன் ரக்ஷகன், சர்வ ரக்ஷகன். அவன் அப்படி இருக்கிற அந்த பெருமாள் திருவடிதான் சர்வ லோகங்களையும் காப்பாத்துறது. அப்படி சர்வ லோகங்களையும் காப்பாத்துற திருவடியே ஏ பாதுகையே அந்த ரங்கநாதனுடைய திருவடியை நீன்னா காப்பாத்துற. அதனால இப்போ என்ன தெரியுது, எம்பெருமான் திருவடியை மிக பெரிய ரட்சகம், அது சமஸ்த லோகங்களையும் ரட்சிக்கிறது. அப்படி ரட்சணம் பண்ற அந்த திருவடியே நீ ரட்சணம் பண்றியே, உன்னுடைய பிரபாவம் தான் என்ன ஏ பாதுகையே, உன்னுடைய மகிமை தான் என்னன்னு சொல்லி அங்கே இந்த ஸ்லோகத்தை அத்தி அற்புதமா சாதிக்கிறார் நம் சுவாமி தேசிகன். எம்பெருமான் ஒத்தாரும் மிக்காரும் இளையாய மாமாயன் சொன்னார். அத சுவாமாதிக தரித்திரன் சொன்னார். அப்படி இருக்கிற அந்த எம்பெருமானையே நீ அவனை காட்டிலும் சமாதிக தரித்திரன் சொல்ற, அவனுக்கு ஈடு இணையே இல்லே அப்படின்னு சொல்றது, அவனுக்கு சமமாகவோ அவனை காட்டிலும் மேல் போட்டோ யாருமில்லேன்னு எல்லாராலும் சொல்லப்படுகிற அந்த எம்பெருமானையே நீ காப்பாற்றுவதனாலே அப்போ அவனுக்கு அந்த எம்பெருமானுக்கும் மிக்கவளாக ஹே பாதுவியே நீ ஆகிறாய். அப்போ இந்த சமாதிக தரித்திரன் அல்லது ஒத்தாரும் மிக்காரும் இளையாய மாமாயன்னு சொல்ற பதங்கள் எல்லாம் அந்த எம்பெருமான காட்டிலும் அந்த எம்பெருமானுடைய திருவடிகளிலே இடம்பெற்றிருக்கே அந்த பாதுகையில்தான் போய் சேரும். அதனால எம்பெருமான் மகிமையை காட்டிலும் எம்பெருமான் திருவடிகள் மகிமை வாய்ந்தவை. அந்த எம்பெருமான் திருவடிகளை காட்டிலும் அந்த எம்பெருமான் திருவடிகளுக்கு நிலையாக அது அந்த பாதுகையாக அந்த திருவடிங்கீழே இருந்து அந்த திருவடியே ரட்சிக்கிற நீ அந்த எம்பெருமானை காட்டிலும் உயர்ந்தவள் என்பதிலே எந்தவித சந்தேகமும் இல்லை. அதனால இந்த சமாதிக தரித்திரன்னு சொல்றதோ இல்ல ஒத்தாரும் மிக்காரும் இளையாய மாமாயன்னு சொல்றதோ அது எம்பெருமானை காட்டிலும் ஏ பாதுகையே உனக்குதான் பூர்த்தி பூர்த்தியா அன்பர்த்தமாகும்னு அத்தி அற்புதமா சாதிச்சு இந்த ஸ்லோகத்தை தலக்கட்டுகிறார் நம் சுவாமி தேசிகன். கவிதார்கிய சிம்ஹாய கல்யாண குணசாரிணே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே.